श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणम् गोविंदा गोविंदा वामनावतार शक्रेण संयति हतोपि बलिर्महात्मा शुक्रेण जीवित तनुः क्रदु वर्धितोष्मा विक्रांतिमान् भयनिलीन सुरां त्रिलोकी चक्रे वशे सतव चक्रमुखादभीतः पालाणि मथनत्तुक्कु अप्पुरम् தேவாசுர யுத்தத்துல தேவேந்திரனால வதம் பண்ணப்பட்ட மகாத்மாவானந்த பலி, அந்த பலி வந்து அசுர குருவான சுக்கராச்சாரியனுடைய மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு வித்தியனால பிழைச்சுண்டாராம். உயிரற்ற அந்த பலிக்கு உயிர் வந்தது இந்த மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற வித்தியனால. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றார், விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணினாராம். அது பண்ணி சக்தியை அடைந்தார். அது மட்டுமல்ல, பகவத் புத்தனான பிரஹ்லாதனுடைய வம்சத்தில் எல்லவோ வந்து பிறந்திருக்கார். அதனால ரொம்ப தைரியமா இருந்தாராம். ஏன் அப்படின்னா, பிரஹ்லாதனுக்கு வரம் கொடுத்திருந்தாரே பகவான், உன்னுடைய வம்சத்துல பிறக்கக்கூடிய யாரையுமே நான் நிகிரகம் பண்ண மாட்டேன், வதம் பண்ண மாட்டேன் என்று ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. அதனால இந்த மகாபலியோ சுதர்சன சக்கரத்தையுமே பயந்துக்கலை. அப்படி அதிபராக்கிரமசாலியா மகாபலி தேவன்மார பூரா பயமுடுத்தி எல்லாரையும் அடக்கி மூணு லோகத்தையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சுண்டார், தனக்கு அடிமையாக்கின்றார் எல்லாத்தையுமே. ஏன்னா பயம் இல்லையே, யாரையுமே பயம் இல்லை அப்படின்னால. புத்ராதி தர்சன வசாத் அதிதிர் விஷண்ணா தம் காஷ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்னா ஸ்வத்பூஜனம் ததுதிதம் ஹி பயோவ்ரதாக்யம் சாத்வாதசாஹமசரத்வை பக்தி பூர்ணா. தன்னுடைய குழந்தைகள் புத்ரார்த்தி தர்சன வசாத், தன்னுடைய குழந்தைகள் தேவன்மாருடைய இந்த தோல்வியினால ரொம்ப சங்கடப்பட்டு இருந்த ஆறு அப்படின்னா அதிதி விஷண்ணா, அதிதி தேவி. அப்போ அந்த அதிதி தேவி ரொம்ப சங்கடத்துல இருக்கிறதுனால நேரா போய் தன்னுடைய பதியான கஷ்டம் காஷ்யபம் கஷ்யப பிரஜாபதியிட்ட தன்னுடைய துக்கத்தை சொன்னார். இதுக்கு ஏதாவது நிவாரணம் பண்ணணும் அப்படின்னு சரணம் பிரபன்னா, சரணம் பிராபித்தார். அதுக்கப்புறம் அவர் உபதேசம் பண்றாராம். என்ன உபதேசம் பண்ணினார் அப்படின்னா, 12 நாள் நீண்டு நிற்கக்கூடிய ஒரு அனுஷ்டானமாம். அது என்ன பேரு அப்படின்னா பயோவிரதாக்கியம், பயோவிரதம் என்று ஒரு பகவத் உபாசன கிரமம் வந்து அதிதி தேவிக்கு இந்த கஷ்யப பிரஜாபதி உபதேசம் பண்ணினார். அதேபடி சத்வாதசாகம் 12 நாள் பக்தி பூர்ணா பக்தியோட அதீவ பக்தியோட அனுஷ்டிச்சுண்டு வந்தா அதிதி தேவி. தத்யாவதௌ த்வயி நிலீன மதேரமுஷ்யாஹ ஷ்யாமஶ்சதுர்புஜவபு ஸ்வயமாவிராசீஹி நம்ராம் சதாமிஹ பவத்தனயோ பவேயம் கோப்யம் மதீக்ஷணமிதி பிரலபன்னயாதி. அப்பேற்பட்ட அந்த பயோவிரதம் முடியற நாள் வந்துடுத்து, அனுஷ்டித்துண்டு பக்தியோட பண்ணிட்டு இருந்தா முடியற நாள் வந்துடுத்து. ரொம்ப லீன சித்தமா நிலீனமதே ரமஷ்யாக லீன சித்தமா இருக்கக்கூடிய அந்த அதிதி தேவியோடைய முன்னால ஷியாம சதுர்புஜ வபு ஸ்வயம் ஆவிராசீன். கிருஷ்ணவர்ணமா பகவான் சதுர்புஜனா அங்க ஆவிராசீ ஆவிர்பவித்தார் பகவான். பகவானுடைய தர்சனத்தினால ரொம்ப சந்தோஷமா இருந்தா அந்த அதிதி தேவி முள்ள எழுந்து பகவானை வணங்கி நமஸ்காரம் பண்ணினா. நமஸ்காரம் பண்ணி எழுந்த அந்த அதிதி தேவி கிட்ட பகவான் சொல்றார், இகப்பவத்தனையோ பவேயம் கோப்யம் மதீக்ஷணமிதி. நான் உங்களுடைய புத்திரனா ரொம்ப வைகாம நான் வந்து அவதரிப்பேன் அப்படின்னு, இது வந்து ரொம்ப ரகசியமான விஷயம் அப்படின்னு அருள் பண்ணினாராம் பகவான். அருள் பண்ணி பிரலபன்னயாதி அப்ரத்யக்ஷமாயிட்டார். த்வம் காஷ்யபே தபசி சந்நிததத்ததானி ப்ராப்தோசி கர்ப்பமதிதே பிரணதோ விபாத்ரா ப்ராசூத ச பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம் சத்வாதசி ஸ்ரவண புண்ய தினே பவந்தம். இந்த கஷ்யபனுடைய தபசக்தியுடைய சாநித்தியம், அந்த தேவியுடைய அந்த நிஷ்டையான விரதத்தினால பகவான் அதிதியுடைய கர்ப்பத்துல பகவான் போனார். பிரம்மாவால விசேஷமா ஸ்துதிக்கப்பட்டார் அந்த சமயத்துல. அப்போ என்னாச்சு, அதிதி தேவியோடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரவண துவாதசியாக கூடிய ஒரு புண்ணிய தினத்துல பரபிரம்ம ஸ்வரூபியான ஸ்பஷ்டமான வைஷ்ணவ சின்னங்களுடைய வைஷ்ணவ சின்னங்கள் காணப்பட்டது அப்படிங்கிற வைஷ்ணவ சின்னங்களோட ஒரு திவ்ய ரூபமா பகவான் வெளியில வந்த. புண்ணியாசிரமம் தமபிவர்ஷதி புஷ்பவர்ஷை ஹர்ஷாகுலே சுரகணே கிருதூரிய கோஷே பத்வாஞ்சலிம் ஜய ஜயேதி நுட பிதிருப்யாம் த்வம் தக்ஷணே படுதமம் வடுரூபமாதா. தேவ சமூகங்கள் எல்லாம் பகவானுடைய அவதார சமயத்துல தேவதுந்துபி கோஷித்தார்கள். சந்தோஷத்தோட கஷ்யப பிரஜாபதியுடைய பாவனமான ஆசிரமத்துல புஷ்பவிருஷ்டி பண்ணினார்கள். அவ அப்பா அம்மா என்ன பண்றா, ஜய ஜயேதி பகவானே நீங்கள் ஜெயிங்கோ, ஜெயம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும். ஏன்னா அஜித்தனாச்சே பகவான், யாராலையும் ஜெயிக்க முடியாது, அப்ப அவனே தான் ஜெயம், அவனுக்கு தான் ஜெயம். இப்படி எல்லாம் துதிக்கப்பட்டு எல்லாரும் பகவானை வாழ்த்துன்னு இருக்கா. அப்போ பகவானோ என்ன பண்ணார், த்வம் தக்ஷணே படுதமம் வடுரூபம், அத்தி ஆகர்ஷமான ஒரு வடுரூபத்தை பகவான் எடுத்துட்டார். அது என்ன வடுரூபம் அப்படின்னா, ஒரு வேதம் அபியசிக்க கூடிய யுவ பிரம்மச்சாரியாக்கும் வடுரூபம். வடு அப்படின்னா சொல்லுவா, அப்படி ஒரு பிரம்மச்சாரியுடைய வேஷத்தை எடுத்தார் பகவான். தாவத் பிரஜாபதி முகைருபநீய மௌஞ்சி தண்டாஜினாட்சவலயாதிபிரத்யமானஹ தேதீப்யமானவ புரீஷ கிருதாக்னிகார்யஹ ஸ்வம் பிராஸ்திதா பலிகிருஹம் பிரகிருதாஸ்வமேதம். கஷ்யப பிரஜாபதி போன்ற ரிஷீஸ்வரன்மாரால பகவானுக்கு உபநயன கர்மத்தை பண்ணிவிட்டு பகவான் உபநீதனான ஒரு பிரம்மச்சாரிக்கு வேண்டதான விஷயங்கள் எல்லாம் எடுத்துண்டாராம். ஒரு பிரம்மச்சாரி என்னெல்லாம் வச்சுப்பறோ அதெல்லாம் எடுத்துண்டார். அப்படி மகர்ஷிமாராலையும் தேவன்மாராலையும் பகவானை அர்ச்சிக்கப்பட்டார்கள். எப்படி அப்படின்னா, ஆதித்யன் வந்து காயத்ரியையும், பிருஹஸ்பதி வந்து யக்ஞோபவீதனும், அப்பாவாக கூடிய கஷ்யப பிரஜாபதி மேகலையையும், பூமி தேவி கிருஷ்ணாஜித்தையும், சந்திரன் பலாஷ தண்டத்தையும் அம்மாவாக கூடின அதிதி தேவி கௌபீனத்தையும் ஆகாயம் சத்திரத்தையும் பிரம்மா வந்து கமண்டலுவையும் சப்த ரிஷிகள் தர்பகளையும் சரஸ்வதி தேவி ருத்ராட்ச மாலையையும் ஆராதன ரூபமான பகவானுக்கு சமர்ப்பித்தார்கள். எல்லாம் உகந்ததா நடந்தது பகவானுக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பிரகாசமா இருக்கக்கூடிய அந்த சரீரத்தோடைய பகவான் பிரம்மச்சாரியோடைய கர்த்தவியமாக கூடின அக்னி காரியத்தை வேண்ட மாதிரி பண்ணினார். எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் மகாபலியுடைய யாகசாலையில் அஸ்வமேத யாகம் நடந்துட்டு இருக்கு. அந்த யாகசாலைக்கு பகவான் உள்ள கிளம்பினார். காத்ரேண பாவ பாவமிஹோ காத்ரேண பாவி மகிமோசித கௌரவம் பிராக் வியாபிருண்வதேவ தரணீம் சலயன்னயாசி சத்ரம் பரோஷ்மதிரணார்த்தமிவாததான தண்டம் சதானவதனேஷ்விவ சந்நிதாதும். அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் பாவி மகிமோசித கௌரவம், கொஞ்ச நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஸ்வரூபத்துக்கு அனுரூபமா அந்த கௌரவத்தை இப்பவே பிரகாசித்துண்டு வராராம். அப்பேற்பட்ட ஒரு சரீரம் பூமியெல்லாம் குளிக்கிறது, வாமனனா தான் இருக்க, ஆனாலுமே அந்த ஒரு இது அந்த ஒரு தேஜஸ் இருக்கு. அரக்கன்மாருடைய அந்த மூச்சையே எடுத்துட்டு போற மாதிரி தோணுமா, அப்பேற்பட்ட ஒரு நடத்தம். தைத்திய சமூகங்களையே ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பலாஷ தண்டத்தை எடுத்துட்டு பகவான் அப்படி யாகசாலைக்கு நடக்கிறார். பகவான் பலியுடைய கிரகத்துக்கு போற சமயத்துல தன்னுடைய சரீரம் பூமண்டலத்தை எல்லாம் வளக்கி இந்தாக்கம் நடக்கிறார். அது கண்டாச்சுன்னா என்ன அப்படின்னா, நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அது அந்த நடத்தத்தை பார்த்துன்னா இந்த வாமனன் அப்படின்னா ஹைட்டு கம்மின்னு அர்த்தம். அந்த வாமனன் பெரிசா வளர்ந்து இந்த பூமியை மட்டுமல்ல லோகத்தை பூரா அளக்கி எல்லாத்தையும் எடுத்துக்க போறார் அப்படின்னு தெரியற மாதிரி இருக்காம அந்த நடத்தம் முன்னாலேயே அவருடைய சூச்சனை தந்துடுற. அந்த நடத்தத்துல ஒரு குடையை எடுத்துட்டு சத்ருவை உக்ரப்பிரதாபியா இருந்தாலும் அவரை வந்து சிக்ஷிக்கிறதுக்கு வேண்டிட்டும் கையில பலாஷ தண்டத்தையும் எடுத்துட்டும் வீரபராக்கிரமியா அந்த தண்டம் எல்லாம் எடுத்துட்டு வரத நம்மளுக்கு வியக்தமாவதாம். என்னது அப்படின்னா, என்னவோ நடக்க போறது, அரக்கர்களுக்கு ஏதோ ஒரு அழிவு உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த நடத்தத்தினால. அந்த வருகையை அழகா வர்ணிக்கிறார் இந்த 7வது ஸ்லோகத்துல. தாம் நன்மதோத்தர தட்டே ஹயமே தசானாமாசே துஷித்வைருச்சா தவ ருத்த நேத்ரை பாத்வான் கிமேஷ தஹனோனு சனத்குமாரோ யோகி நுகோயமிதி சுக்ரமுகைஷங்கே. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வாமனமூர்த்தியான பகவான் நர்மதா நதியுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய யாகசாலையில ஏறினார். அந்த வேளையில பகவானுடைய தேஜத்தினால கண்ணெல்லாம் அதிசயிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சுக்ராச்சாரியர் போன்றவர் எல்லாம் பாக்கிறார். ஆறு இது சூரியனோ, சூரியனாக்குமா இல்ல அக்னியாக்குமா, இல்லை சனத்குமார யோகீஸ்வரா யோகீஸ்வரனா அப்படின்னு சந்தேகப்பட்டாளாம். அப்பேற்பட்ட தேஜஸ்வியா இருந்தார் பகவான். ஆனீதமாஷு பிருகுபிர் மகதாபிபூதைஹி த்வாம் ரம்ய ரூபமசுர புலகாவிருதாங்க பக்த்யா சமேத்ய சுகிருதி பரி சிச்ய பாதௌ தத்தோயமன்வதிருதமூர்த்தனி தீர்த்த தீர்த்தம். பகவானுடைய தேஜத்தால தேஜத்தே இல்லாம ஆன சுக்கிர மகர்ஷியால் சுக்கிரமர்ஷியை அப்படியே சுக்கிரமர்ஷி அங்க இருக்க அவருடைய தேஜஸே இல்லாம எடுத்தான். இவருடைய தேஜஸுக்கு ஒப்பிட்டு பாக்கறத அப்படி அதிமனோகரமான சரீரத்தோட ரம்ய ரூபம் அசுரஹ புலகாபிருதாங்க. அதிமனோகரமான சரீரத்தோடைய பகவான் புண்ணியசாலியான அந்த மகாபலியுடைய பக்தியால ரோமாஞ்ச புலகிதனா ரொம்ப வேகத்துல அந்த பலிகிரகத்துக்கு போனார். அப்போ அந்த மகாபலி என்ன பண்றார், பக்தியாத்தமேத்திய சுகிருதி பரிசிச்ச பாதவு, பகவானுடைய அந்த பாதார விந்தத்துக்கு, ஏதோ பிரம்மச்சாரி வந்திருக்கார் பிராமணன், அந்த பாதார விந்தத்துக்கு பாதோபச்சாரம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த பாதார விந்தங்களை அழகா ஜலத்தால கழுகிட்டு சொந்தம் மூர்தாவில அந்த தீர்த்தத்தை தெளிச்சுண்டாராம் மகாபலி. தீர்த்த தீர்த்தம் மூர்தனி அப்படிங்கிற பிரஹ்லாத வம்சஜதயா கிருதுபிர்விஜேஷு விஸ்வாததோனு ததிதம் திதிஜோபிலேபே யத்தே பதாம்புகிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குரு புராலய பாலயேதாஹ. விபோ பகவானே, உங்களுடைய எந்த பாதம், அது என்ன பாதம் அப்படின்னா ஆகாச கங்கை உண்டாக கூடின பாதம், அந்த வாமனமூர்த்தியுடைய பாத அங்குஷ்டத்திலிருந்துதான் ஆகாச கங்கை வர்றது, என்னுடைய உற்பத்தி ஸ்தானம் அங்கதான். அதுக்கப்புறம்தான் ஆகாச கங்கை பரமேஸ்வரனுடைய ஜடையில தட்டி பூமிக்கு வருது. அப்பேற்பட்ட அந்த பாதார விந்த தீர்த்தம் ஸ்வஸ்வரூபமா இருக்கக்கூடிய மகேஸ்வரனுடைய சிரசுல அழகா லாலிக்கப்பட்டு அப்பேற்பட்ட அந்த பாத தீர்த்தத்தை அசுரனா இருந்தாலும் சரி, திவிஜோபி லேபே அவன் அரக்கனா இருந்தாலும் சரி, பிரஹ்லாதனுடைய வம்சஜனானதுனாலேயோ, பிரஹ்லாதனுடைய வம்சத்திலே பிறந்தனாலோ தெரியலை, இல்லைனா மகா யாகங்களுடைய யாகமெல்லாம் பண்ணி புண்ணியத்தை நேடினதுனாலயா தெரியலை, இல்லை சத்துக்களுடைய சாதுக்களுடைய நம்பிக்கையுடைய காரணத்தினாலயா தெரியலை, மகாபலிக்கு கடைச்சொடுத்து அந்த பாத தீர்த்தம், அப்பேற்பட்ட அந்த பாதத்துல இருக்கக்கூடிய அந்த புண்ணிய தீர்த்தம் தன்னுடைய மூர்தனி தீர்த்த தீர்த்தம் மூர்தால தெளிக்கிறார் அப்படின்னா எப்பேற்பட்ட பாக்கியம், அது எந்த பாக்கியம் தெரியலை, ஆனா மகாபலிக்கு கடைச்சொடுத்து சத்வம் விபோ குருபுராலய பாலயேதாஹ. குருவாயிரப்பா இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணக்கூடின காருண்ய சிந்து கருணா கடாட்சம் உடையவனே குருவாயிரப்பா, என்னையும் பாலயேதாஹ பரிபாலிங்கோள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தசகத்தை பூர்த்தி பண்றார். குருவாயிரப்பன்ட்ட சமர்ப்பணம் பண்றார் வாமன அவதாரம். ஜெய் போலோ வாமன மூர்த்தி கி ஜெய். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.